நித்தோ நித்தோ நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நித்தோ நித்தோ நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பச்சரிசி சோறு உப்பு கருவாடு, சின்னமன் ஒரு வாய்க்கா சேலு கண்ட மீன், குருத்தான முளக்கீர வாடாத சிறுக்கீர, நினைக்கையில் எனக்கு இப்போ எச்சி ஊறுது, அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது. நித்தோ நித்தோ நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பாலக்கா கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு, சிறுகாலா வருத்தாச்சு பதம் பார்த்து எடுத்தாச்சு, கேழ்வரகு கூழுக்கது ரொம்ப பொருத்தமையா, தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. நித்த நித்த நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பழையதுக்கு தோதா புளிச்சிருக்கும் ஒட்டிக்கள்ள தேங்காய் போட்டரிச்ச துவையல், சாம்பார் வெங்காயம் சலிக்காது தின்னாலும் அதுக்கு எடா உலகத்துல இல்லவே இல்ல, அள்ளி தின்ன எனக்கு இன்னும் அழுக்கவே இல்ல. இத்தனைக்கும் மேல் இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு, சூசகமா சொல்ல போறேன் பொங்கலதாங்க, சூடாக இருக்கிறப்போ சாப்பிட வாங்க. நித்த நித்த நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா.